ಮುಗಿ ಮುಲಗಳಂದ ಉತ್ತಮಂತೆ ಪಡೆ ಮುಗಿ ಮುಲಗಳಂದ ಉತ್ತಮಂತೆ ಪಡೆ ಮುಗಿ ಮುಲಗಳಂದ ಉತ್ತಮಂತೆ ಪಡೆ ಭೂಷಣಂ ಶ್ರೀಮದ್ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತ ದೇಶಿಗಂ ಲಕ್ಷ್ಮೀನಾಥ ಸಮಾರಂಭಾಂ ನಾಥಯಾಮನ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾಂ ಯೋನಿಸ್ಯಮಚ್ಯುತ ಪದಾಂಬುಜ ಯುಗ್ಮರುಕ್ಮಂ ವ್ಯಾಮೋಹತಸ್ತದಿತರಾಣಿ ತೃಣಾಯ ಮೇನೆ ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ ಭಗವತೋಶ್ಚ ದೈಕ ಸಿಂಧೋ ರಾಮಾನುಜಶ್ಚ ಚರಣೌ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಮಾತಾಪಿತಾಯುವತಯಸ್ತನಯ ವಿಭೂತಿ ಸರ್ವಂ ಯದೇವ ನಿಯಮೇನ ಮದನ್ವಯಾನಾಂ ಆದ್ಯಸ್ಯ ನಃಕುಲಪತೇರ್ವಕುಲಾಧಿರಾಮಂ ಶ್ರೀಮತ್ ತದಂಗಹಿ ಯುಗಳಂ ಪ್ರಣಮಾಮಿ ಮೂರ್ಧ್ನಾ ಭೂತಂ ಸರಶ್ಚ ಮಹದಾಹ್ವಯ ಭಟ್ಟನಾಥ ಶ್ರೀಭಕ್ತಿಧಾರ ಕುಲಶೇಖರ ಯೋಗಿ ವಾಹಾನ್ ಭಕ್ತಾಂಗ್ರಿ ರೇಣು ಪರಕಾಲ ಯತೀಂದ್ರ ಮಿಶ್ರಾನ್ ಶ್ರೀಮತ್ ಪರಾಂಕುಶ ಮುನಿಂ ಪ್ರಣತೋಸ್ತು ನಿತ್ಯಂ ನೀಳಾತುಂಗಸ್ತನಗಿರಿ ತಟೀ ಸುಪ್ತಮುದ್ಬೋಧ್ಯ ಕೃಷ್ಣಂ ಸ್ವಾರಾರ್ಥ್ಯಂ ಸ್ವಂ ಶ್ರುತಿಶತ ಶಿರಸ್ಸಿದ್ಧಮಧ್ಯಾಪಯಂತಿ ಶೋಚಿಷ್ಟಾಯಾಂ ಸಜಿನಿ ಗಳಿತಂ ಯಾ ಬಲಾತ್ಕೃತ್ಯ ಭುಂಕ್ತೆ ಗೋದಾತಸ್ಯೈ ನಮೈದಮಿದಂ ಭುಜ ಏವಾಸ್ತು ಭೂಯಃ அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கத்து பண்ணு செருப்ப அவை பல்பதியம் மிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாரை உமாரை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பா அவை பாடி அருள வல்ல வல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதி என்ன இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு ஓங்கி உலகளந்த உத்தவன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னலோடு கடலுகள ஓங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முறை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பதுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய். திருப்பாவையில ஒரு ஜீவாசன் என்பதை தெரிந்து கொண்டு பரமாத்மாவுக்கே சேஷன் என்பதை தெரிந்து கொண்டு பரமாத்மாவுக்கு ஆத்மார்ப்பணத்தை பண்ணணும், தன்னையே அர்ப்பணம் பண்ணணும், தன்னுடைய பரத்தை சமர்ப்பணம் பண்ணணும், தன்னுடைய பலனை சமர்ப்பணம் பண்ணணும் என்பதைத்தான் சொல்லுகிறார். ஆத்மார்ப்பணம், பர சமர்ப்பணம், பல சமர்ப்பணம் இந்த மூன்றையும் சேர்த்து சரணாகதி என்பதாக சொல்வார். நாச்சியார் இந்த மூன்றையுமே விரிவாக அருளி செய்கிறார். அந்த சரணாகதி செய்வதற்காக முதலிலே முதல் அஞ்சு பாசுரங்களிலே ஒரு அவதாரிக்கையாக ஒரு அறிமுகமாக அமைந்திருக்கின்றன. அதுபோல ஒவ்வொரு அஞ்சாக ஒவ்வொரு விஷயமாக எடுத்து எடுத்து அழகாக சாதித்துக் கொண்டே போகிறார். இதில் முதல் பாசுரத்திலே சரணாகதி செய்வதற்கான அதிகாரிகள் யார், யாரை குறித்து சரணாகதி செய்ய வேண்டும், எந்த பலனுக்காக சரணாகதி செய்ய வேண்டும், எந்த நாள் நட்சத்திரத்திலே செய்ய வேண்டும் முதலிய விஷயங்களை எல்லாம் சொன்னார். நாள் நட்சத்திரங்கள் எல்லாம் தேவையில்லை, தனிப்பட்ட அதிகாரம் தேவையில்லை. பின்ன என்ன என்றால், ஆத்மாவுக்கு சொரூபம் தெரிந்தால் போரும், சரணாகதி பண்ணலாம். ஆகிஞ்சன்யம், வேறு உபாயம் செய்வதற்கு வழி இல்லாதவன் சரணாகதி செய்வார் முதலிய விஷயங்களை சொன்னார். இரண்டாவது பாசுரத்திலே வையத்து வாழ்வீர்கள் என்கிற பாசுரத்திலே சரணாகதிக்கான அங்கங்கள் என்னென்ன என்பதை சொல்லி சரணாகதி செய்து முடித்தவனுக்கு அவை எப்படி தொடர்ந்து நிலை நிற்கும், அங்கங்களாக இல்லாமல் சம்பாவிய தர்மங்களாக அவனுக்கு தொடர்ந்து வரக்கூடிய தர்மங்களாக அவை நிலை நிற்கலாம் என்பதை சொன்னார். இப்பொழுது மூணாவது பாசுரம் ஓங்கி உலகளந்த என்கிற பாசுரம். இதில் ஒரு சரணாகதி செய்பவனுடைய பிறப்பு வாழ்வு இது எப்படி அமைகிறது என்பதை சொல்ல போகிறார். எத்தனையோ பல ஆயிரக்கணக்கான ஜென்மங்களை எடுத்த ஒரு ஜீவாத்மாவுக்கு சரணாகதி செய்யும் வாய்ப்பு என்பது கடைசியிலே ஒரு ஜென்மத்திலே கிடைக்கிறது. இத்தனை நாளாக கிடைக்காத ஒரு வாய்ப்பு இந்த ஜென்மத்திலே கிடைக்கிறது. அதை வைத்துக் கொண்டு சரணாகதி செய்து இந்த ஜென்மத்திலே அவன் மிகுதி காலத்தை கழித்து சீவைகுண்டத்துக்கு போய் சேரப்போகிறான். இது எத்தனை பெரிய ஆச்சரியம்! பல ஆயிரக்கணக்காக இவனுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த ஜென்மத்திலே கிடைக்கிறதே, இது எத்தனை பெரிய ஆச்சரியம்! இந்த ஜென்மத்திலேயும் மனுஷ ஜென்மத்திலேயும் எத்தனையோ மனுஷர்களுக்கு சரணாகதி என்றால் என்ன, பகவான் என்றால் என்ன எதுவுமே தெரியாது. சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், ஜெகதி பவிதா தெய்வாது கச்சித் திகாசித சம்ஸ்கிருதி. சம்சாரம் வேண்டாம் என்று ஒதுக்கி மோட்சம் வேணும் என்று ஆசைப்படுபவன் யாராவது ஒருவன் வருவான், பவிதா கட்டாயம் வருவான், தெய்வாத் பகவத் அனுகிரகத்தினாலே அவருடைய பாக்கிய விசேஷத்தினாலே ஜீவாத்மாவுடைய பாக்கிய விசேஷத்தினாலே கட்டாயம் வருவான் அப்படின்னு சொல்ற. அப்படி பல ஜென்மங்களாக இல்லாத ஒரு ஆச்சரியம் இந்த ஜென்மத்திலே இந்த ஜீவாத்மாவுக்கு வாய்க்கிறது. இது எப்படி வாய்த்தது என்றால் பகவத் அனுகிரகம், இதற்காக பகவான் செய்த கிருஷி என்று ஆழ்வார்கள் சொல்வார்கள் என்று ஆச்சாரியர்கள் சொல்வார்கள். நமக்காக பகவான் பட்ட பாடு அவனுக்கு தான் தெரியும். அப்படி பகவத் அனுகிரகம் தான் இதில் பிரதான காரணமாக இருக்கு. அதான் தெய்வாத் அப்படின்னு சொல்றக சுவாமி தேசிகன். அந்த வாழ்க்கையை அழகாக இந்த பாசுரத்திலே பார்க்க போகிறோம். இப்பொழுது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. முதலிலே எம்பெருமான் திருவிக்கிரமாவதாரத்திலே தன்னுடைய திருவடியை நீட்டி தானும் ஆகாரத்திலே ஓங்கி வளர்ந்து உலகம் மொத்தத்தையும் அளந்தான். இது எதற்காக என்றால் உலகம் முழுவதும் எனக்கு சொந்தம் என்பதை நிலைநாட்டுவதற்காக. இந்த உலகத்திலே இந்திர லோகத்திலே இந்த லோகம் இந்திரனுக்கு சொந்தம் அப்படின்னு இந்திரன் நினைச்சிட்டு இருந்தான். இந்திரன் கிட்டேருந்து தட்டி பறித்தவன் மகாபலி. அவன் தனக்கு சொந்தமாக ஆக்கி கொண்டான். அப்பொழுது இவர்களுக்குள்ளே ஒரு சிறிய அல்ல ஒரு பெரிய அளவிலான பகைமை இருந்தது. யாருக்கு சொந்தம் என்பதாக அப்பொழுது பகவான் வந்து என்ன இது வேடிக்கை என்று நினைத்தார். இந்த உலகம் மொத்தத்தையும் சிருஷ்டித்தவன் யார், இதை ரட்சிப்பவன் யார், இதை சம்ஹாரம் செய்பவன் யார், அவனுக்கு தானே இதெல்லாம் சொந்தமாகும். சரி இருக்கட்டும், நமக்கு உலகம் சொந்தம் என்பதை நாம் நிரூபிப்போம் என்பதற்காக திருவிக்கிரம அவதாரம் எடுத்தான். ஓங்கி உலக அளந்த உத்தமன் மகாபலி கிட்ட போய் மூணு அடி மண் கேட்டு முதல் அடியினாலே பூமியை அளந்து இரண்டாவது அடியினாலே ஆகாசத்தில் மேலுள்ள லோகங்கள் முழுவதையும் அளந்தான் என்பதாக தெரியும் நமக்கு. இவன் அளந்தவனுடைய பின்புலத்திலே வேற ஒரு பெரிய விஷயம் அமைந்திருக்கு. இந்திரனுக்காக அந்த லோகத்தை வாங்கி இந்திரனுக்கு கொடுத்தான் அப்படின்னா கதை இருக்கட்டும். சுவாமி தேசியன் சாதிக்கிற அசேஷம் அவிசேஷதா த்ரிஜக தஞ்சனாத்ரீசிது சராச்சர மசீகராக சரண பங்கஜேன அங்கிதம். நமக்காகத்தானே பகவான் உலகத்தை அளந்திருக்கான். அவன் உலகளந்த போது அவனுடைய திருவடி கீழே நாம் எல்லாம் இருக்கும் போது நாம் அவனுடைய தாசர்கள் என்பது எத்தனை தெளிவாக தெரிகிறது. இது தெளிவாக தெரிய வைக்கிறதுக்காக ஒரு அவதாரம். வெறும வாயால சொல்லியிருந்தா போறாது, சிலதெல்லாம் நடத்தி காமிச்சாதான் புரியும். அதனால பகவான் என்ன பண்றான்னு கேட்டானா, அந்தர்வியாப்தி எல்லா வஸ்துகளுக்கும் உள்ளுக்குள்ள பகவான் இருக்கான் அப்படிங்கிற காமிச்சதுக்காக நிசிம அவதாரம். எல்லா வஸ்துகளுக்குள்ளையும் வெளியிலையும் பகவான் இருக்கான் என்பதை காமிப்பதற்காக திருவிக்ரம அவதாரம். அப்போ எமக்காகத்தானே நீர் அளந்தீர் அப்படிங்கிற. ஏன் அப்படின்னா நீர் இதுக்கு யாசனம் பண்ணணும், உம்முடைய லோகம் தானே. அது மாத்திரம் இல்ல, மகாபலி என்ன கேட்கிறோம் திருமொழியோ, நீர் மூணடி மண்ணு கேட்கக்கூடாது, ஒரு லோகத்தை கேளும் அப்படின்னா, சரி இந்தாப்பா பூமி லோகம் அதை இவருக்கு கொடுத்துரு, ஆகாச லோகம் மேல் லோகம் இருக்கு அதை இந்திரனுக்கு கொடுத்துரு அப்படின்னா மகாபலி கொடுத்துருவான். யார் எதை கேட்டாலும் கொடுக்க தயாராக இருக்கான். நீ இந்திர லோகத்தை இந்திரனுக்கு கொடுத்துரும், இந்த லோகத்தை இவருக்கு கொடுத்துருன்னா சரின்னு கொடுத்துருவான். ஆனா பெருமாள் அப்படி இல்லை, இவர் கேட்டு அவன் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், இந்த லோகம் என்னுடையது, மகாபலி உன்னுடையது இல்லை, உன்னுடையது இல்லை அப்படின்னு. ஏன்னா தானம் பண்ணிட்டான் இல்லையோ, தானம் பண்ணிட்டா அவனுடையது இல்லைன்னு ஆயிடும், உன்னுடையது இல்லை இது என்னுடையதுதான் அப்படிங்கறத நிரூபிக்கிற. அதனால பெருமாள் அளந்ததே நமக்காகத்தான் அப்படின்னு நாம நினைக்கணும். அதான் ஆண்டாள் அழகா சாதிக்கிற, அன்று இவ்வுலகமளந்தாய் அடி ஒற்றி இன்று யாம் வந்தோம் இறங்கேலோ என்பாவான். அன்னைக்கு நீ உலகத்தை அளந்தது, இன்னைக்கு நாங்கள் வருவதற்கா, இனிதான் சுவாமி நாங்கள்லாம் தாசர்கள் உன் திருவடி கீழே ஆட்பட்டவர்கள் அப்படிங்கறத புரிஞ்சு நாங்க வரோங்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், அன்று இவ்வுலகம் அளந்தாய், அன்னைக்கு நீ இந்த உலகத்தை அளைந்தாய் அப்படின்னு. அப்படி உலகத்தை அளந்த திருக்கிராவதார பெருமானுடைய அவன் உத்தமன், ஓங்கி உலகளந்த உத்தமன். உத்தவன் என்றால் நமக்காக அவன் இத்தனை பாடுபட்டவன் என்று அர்த்தம். நமக்காக யாச்சனம் செய்தவன், நமக்காக மகாபலியோடு யுத்தம் எல்லாம் செய்யாமல் யாசனம் செய்தவன், நமக்காக உலகத்தை அளந்து தன் வசம் ஆக்கி கொண்டவன். திருவிக்கிரம சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிச்சிடிங்கிற ஆழவன் தான். நீ அன்னைக்கு உன் திருவடினால அளந்தியே, இன்னைக்கு மறுபடியும் என் தலையில உன் திருவடியை வை அப்படிங்கிற. அப்போ நாமெல்லாம் பகவானுக்கு சேஷர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைப்பதற்காக அந்த ஒரு பெரிய அவதாரமே எடுத்து ஒரு யாச்சனம் பண்ணி அவங்கிட்ட கேட்டு வாங்கி உலகத்தை அளந்தவன் பகவான் உத்தமன் அப்படிங்கிற. அதனால்தான் உத்தமன், உத்தமன் இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு இத்தனை பாடுபட்டு இருக்கானே அவன் உத்தமன். அவனுடைய பேர்பாடி அப்படின்னா அந்த பகவானுடைய பேர்பாடினா திருமந்திரத்தை சொல்லி என்று அர்த்தம். அந்த உலகந்த பெருமானுடைய திருநாமம் திருமந்திரத்திலே மந்திரத்தில் நாலு எழுத்தாம் திருநாமத்தில் அப்படின்னு சொல்ற சுவாமி தேசிய நாலு எழுத்தாம் திருநாமம் நாராயண நாமம் அதுல அடங்கி இருக்கு மொத்தம். அதனால ஓங்கி உலகந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னா திருமந்திரத்தை சொல்லி அப்படின்னு அர்த்தம். அந்த ஜீவாத்மாவானுக்கு முதல்ல ஞானம் பிறப்பது திருமந்திரத்தில். அது சின்ன குழந்தையா இருப்பான், அப்போ சமாசேனம் பண்ணி திருமந்திரத்தை உபதேசம் பண்ணுவார்கள். அதுக்கப்புறம் மெதுவாக சமயம் வரும்போது திருமந்திரத்தின் அர்த்தத்தை சொல்லிக் கொடுப்பார்கள். அப்போதுதான் அந்த குழந்தைக்கு ஒரு புது பிறவி எடுக்கிறானா. என்ன பிறவின்னு கேட்டா, இப்ப எடுத்த மனித பிறவி இருக்கட்டும், இனிமே பகவானுடைய தாசன் நான் அப்படின்னு ஒரு புது பிறவி எடுக்கிறானா, அதுதான் திருமந்திரத்திலே பிறந்து அப்படின்னு சொல்றது உண்டு. அப்போ திருமந்திரத்திலே பிறந்து அப்படின்னு சொல்ற மாதிரி திருமந்திரத்திலே இவன் ஒரு புதிய ஜென்மம் எடுக்கிறான். அது சரணாகதிக்கு வேண்டியதான ஒரு ஜென்மமானபடினாலே இதிலிருந்து கதையை ஆரம்பிக்கிற ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்னு. இதுல பகவான் மூணடி அளந்தான் இல்லையா, அதே மாதிரியாக இந்த திருமந்திரத்திலும் மூணு பதம் இருக்கு. முத்திக்கு அருள் சூட மூன்றை தெளி முன்னம் இத்திக்கால் ஏற்குமிதம் அப்படிங்கிறார் சுவாமி. மோட்சத்துக்கு போனோம்னா முதல்ல இந்த மூன்றை தெரிஞ்சுக்கும். மூன்றுனா எதுன்னு கேட்டா, திருமந்திரம் துவயம் சரணாகதி மந்திரம், திருமந்திரம் துவயம் சர்மஸ்லோக மந்திரம். அந்த மூன்றை தெளியணும். அது மாத்திரம் இல்ல, திருமந்திரமே ஒரு மூணு தான். என்னன்னு கேட்டா மூணு பதம் இருக்கு அதுல. இப்பவே திருமந்திரத்தை மூன்று அப்படின்னும் துவயத்தை ஆறு அப்படின்னும் சரணாகதியை பன்னிரெண்டு அப்படின்னு சொல்ல வழக்கம். மூன்றில் ஒரு மூன்றும் மூ இரண்டும் முன் நான்கும் தோன்ற தொலையும் துயர் அப்படின்னு சுவாமி தேசியம் சாய்ச்சிட்ட. ஒரு மூன்று அப்படின்னா திருமந்திரம், மூ இரண்டு ஆறுனா துவயமந்திரம், முன் நான்கு அப்படின்னா பன்னெண்டு அப்படின்னா சர்மஸ்லோகம். அதாவது அத்தனை பதங்கள் இருக்கு ஒன்னு. திருமந்திரத்துல மூணு பதம், வேதத்துல ஆறு பதம், சர்மஸ்லோகத்துல பன்னெண்டு பதம் இருக்கு. அதனால ரொம்ப முக்கியமானது திருமந்திரத்துல பிறக்கணும் அப்படிங்கிறது. திருமந்திரத்துல நம்முடைய சுரூபம் தெரியுது. பிரணவத்துல எம்பெருமானுடைய தாசன் நான் அப்படின்னு அகாரார்த்தா எய்வ சோமாகம், அகாரத்தினுடைய அர்த்தமான எம்பெருமானுக்கு சொத்து நான் அப்படிங்கிறது திருமந்திரத்துல தெரியுது. அப்படிப்பட்ட நான் நானே என்னுடையதாக வச்சிருக்க கூடாது, அவன்கிட்டயே ஒப்படைக்கணும் என்னையே அப்படின்னு ஆத்மசமர்ப்பணத்துக்கு வழிகோல் இது. அதனால ஓங்கி உலகந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்னா அன்று லோகமெல்லாம் தன்னுடைய சேஷம் என்று காண்பிப்பதற்காக திரிக்ரமாவதாரம் எடுத்த எம்பெருமானுடைய அந்த திரிக்ரமாவதாரத்தை சொல்லக்கூடிய வியாபக மந்திரம் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட வியாபக மந்திரமாகிற திருமந்திரத்தை சொல்லி ஆத்ம ஞானம் பெற்று சொரூப ஞானம் பெற்று அப்படின்னு அர்த்தம். நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் அப்படி பெற்றவனுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டானா திருநாகதி பண்ணும். அதற்கு சாற்று நீராடினால், சாற்றுனா ஒன்று ஒருபட்டு அதுக்கு தயாராகி நீராடினால்னா பகவத் அனுபவம் பெற்றார். இது ஒரு அனுபவத்தோடு கூட சரணாகதி பண்ணணும். அதுக்காக நாம் கொஞ்சம் தயாராக்கி கொண்டு நாம் எம்பெருமானுக்கு ஆத்மசமர்ப்பணம் பண்ணுவதற்காக தயாராகி எம்பெருமானுடைய பகவத் அனுபவத்தை பெற்றோமானால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. இப்ப என்ன ஆகும் கேட்டாங்க, மும்மாறி பெய்யுமா, மழை பெய்யும். திருமந்திரத்தை படிச்சா இல்லையா, அதனுடைய பலனாக மூணு மழை பெய்யும் இங்க ஆத்மாவுக்கு. முதல் மழை என்னன்னு கேட்டா, பகவானே எனக்கு சுவாமி என்ற ஒரு ஞானம். இரண்டாவது மழை, பகவானே எனக்கு உபாயம் என்கிற ஞானம். மூன்றாவது மழை, பகவானே எனக்கு பலன் என்கிற ஞானம். எனக்கு சேஷியும் அவனே, எனக்கு உபாயமும் அவனே, எனக்கு உபாயமாக பலனாக இருப்பவனும் அவனே அப்படின்னு மூணு விஷயம். இது வேற எந்த விதத்திலையும் தெரியாது, திருமந்திரத்துலாம் ஸ்பஷ்டமா தெரியும். அதனால இது வந்துருட்டும்னு வச்சுக்கோங்க, அப்போ மும்மாரி பெய்யர் தான். இப்போ எப்படியானா சாபத்துல தவிச்சுட்டு இருக்கிற ஒரு நாடு, அந்த நாட்டில் இருக்கெல்லாம் தவிச்சுட்டு இருந்தாள்னா அப்போ நல்ல மழை பெஞ்சா எப்படி நிம்மதியா இருக்குமோ அந்த மாதிரி சம்சார சாபத்துல இருக்கிறவர்களுக்கு இந்த மும்மாரி பெய்யறதான் திருமந்திரத்தினாலே. அப்போ தீங்கின்றி, தீங்கின்றினா தோஷம் இல்லாமல், ஒரு தோஷமும் இல்லை. எம்பெருமானுக்கு தாசன் நான், எம்பெருமானுக்கே தாசன். எம்பெருமான் எனக்கு உபாயம், எம்பெருமானே உபாயம், வேற உபாயம் இல்லை. எம்பெருமான் தான் எனக்கு பலன், நான் எம்பெருமானே பலன், வேற பலன் இல்லை. அதை அழகாக சொல்வார்கள், அனன்யார்க சேஷத்துவம், அனன்யோபாயத்துவம், அனன்ய பலத்துவம். வேறு வேறு சுவாமி எனக்கு கிடையாது, வேறு உபாயம் எனக்கு கிடையாது, வேறு பலன் எனக்கு கிடையாது, எம்பெருமானே எல்லாம் அப்படிங்கிற மூணு விஷயத்தை தான் திருமந்திரம் சொல்லுகிறது. அதனால இந்த மூணு விஷயம் தெரிஞ்சுன்னா ஆத்மாவுக்கு குளிர்ச்சி, இதை காட்டுல குளிர்ச்சி வேற கிடையாது. அங்க மூணு பதம் இருக்கு இல்லையா, அந்த மூணு பதத்துல இந்த மூணு விஷயம், எம்பெருமானுக்கே தாசன், வேற யாருக்கும் நான் தாசன் இல்லை அப்படிங்கறதே முதல் பதம் சொல்றது. எம்பெருமானே எனக்கு உபாயம், வேறு உபாயம் இல்லைங்கிறதே ரெண்டாவது பதம் சொல்றது. எம்பெருமானே எனக்கு பலன், வேறு பலன் இல்லை அப்படிங்கறத மூணாவது பதம் சொல்லுகிறது. திருமந்திரத்துல மூணு பதம். அதனால தீங்கின்றினா அபிமானம் இன்றின்னு அர்த்தம். இதுல எந்த தோஷமும் கிடையாது, தோஷம் இல்லாமல் இதுல என்ன தோஷம் இருக்க முடியும் அப்படின்னா, ஏதோ அபிமானம், நான் தான் இது தெரிஞ்சுட்டேன் முதலான அபிமானங்கள்லாம் இல்லாமல், எம்பெருமானே எனக்கு தெளிய வைத்தான் அப்படின்னு வரக்கூடிய ஞானம். தீங்கின்றேன் ஆடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து, திங்கள்னா அந்தந்த காலத்துல நல்ல காலத்துல இந்த ஞானம் வந்துட்டே இருக்கும். இந்த மூணு ஞானமும், எம்பெருமானே தாசன், எம்பெருமானே உபாயம், எம்பெருமானே போத்தியன் பலம் அப்படின்னு சுவாமி தேசியன் அழகா சொல்ற. உத்திதிகளும் உரை மூன்றில் மும்மூன்றும் சித்தமுணர தெளிவித்தான், உத்திதரும் மூலமறையின் முடிசேறு முகில் வண்ணன் சீலம் அறிவாறு சிலர். உத்திதிகளும் உரை மூன்றில் மும்மூன்றும், எப்பவுமே தேசியன் அடிக்கடி மூன்று மூன்றும் அடிக்கடி வரும். சுவாமி தேசியனுக்கு மிகவும் திருவுள்ளமான ஒரு நம்பர். என்ன மூன்று அப்படின்னா, ரகசியங்கள் மூன்று, தத்துவங்கள் மூன்று, ரகசியங்கள் மூன்று, திருமந்திரம் துவயம் சரணாகதி மந்திரம், அதாவது சரண ஸ்லோக மந்திரம். திருமந்திரத்திலே பதங்கள் எத்தனைனா மூன்று, அந்த மூன்று பதத்தில் சொல்லப்பட்ட அர்த்தங்கள் எத்தனை அப்படின்னா மூன்று, அந்த மூன்று பதத்திலே முதல் பதம் பிரணவம் அதிலே இருக்கக்கூடிய அக்ஷரங்கள் எத்தனை அப்படின்னா மூன்று. திருமந்திரத்திலே சொல்லப்பட்ட விஷயம் என்னங்கிட்டா, சேஷசேஷி பாவம், சேஷசேஷி கிருத்தியம், சேஷசேஷி பலம். அதான் முதல் அடியன் சொன்னேன், திருமந்திரத்தை முதல் பதத்திலே சுரூப சமர்ப்பணம், ரெண்டாவது பதத்திலே பர சமர்ப்பணம், மூணாவது பதத்திலே பல சமர்ப்பணம், மூணையும் சொல்றது. இன்னொரு விதமா பார்த்தா திருமந்திரத்திலே முதல் பதத்திலே சேஷசேஷி பாவம், எம்பெருமானுக்கு நான் தாசன் அப்படிங்கிறது, ரெண்டாவது பதத்திலே சேஷசேஷி கிருத்தியம், அதாவது எம்பெருமானு தாசனம் நான் என்ன செய்யணும்னா சரணாகதி பலம், அது நமகாங்க தெரியும். மூணாவது சேஷசேஷி பலம், நாராயணனுக்கே அவன் பொருட்டே என் பொருட்டு இல்லை அப்படின்னு அவனுக்காகவே பலன் அவன்கிட்ட சமர்ப்பிக்கிறது சொல்றேன். அப்படி திருமந்திரத்துல சொன்னதுதான் தெய்வந்தத்திலே இருக்கு. தெய்வந்தத்துல மூணு வாக்கியம் இருக்கு, சிவன் நாராயண சரணவ், சிவன் நாராயண சரணவ் சரணம் பிரபத்தியே அப்படின்னா, முதல்ல தெய்வந்தத்துல சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு உபாயம் ஒண்ணு, புருஷார்த்தம் ஒண்ணு, விரோதி நிவர்த்தி. சிவன் நாராயண சரணவ் சரணம் பிரபத்தியேன்னு உபாயம், சிவதே நாராயணாய அப்படின்னு பல புருஷார்த்தம், நமஹா அப்படின்னு விரோதி, விரோதி நிவர்த்தி எனக்கு இல்லை அப்படிங்கிறது. இந்த மாதிரி பார்த்தோம்னா சர்மஸ்லோகத்துல அதிகாரி கிருத்தியம், சரண்ய கிருத்தியம், உத்தர கிருத்தியம்னு மூணு சொல்றது. அதிகாரி கிருத்தியம் என்னன்னா, மாமேக்கம் சரணம் விரத, என்ன சரணாகதி பண்ணு அப்படிங்கறத அதிகாரி கிருத்தியம். சரண்ய கிருத்தம், எம்பெருமான் செய்ய வேண்டிய கடமை என்னன்னா, அகந்தா சர்வ பாபேபியம் மோக்ஷயிஷ்யாமி, நான் பாபத்திலிருந்து விடுதலை அளிக்கிறேன், இது எம்பெருமான் செய்ய வேண்டியது. அப்புறம் நாம அப்புறம் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டானா, மா சுச்சகா, கவலை இல்லாமல் இருக்கணும். இது பார்த்தான்னா சுவாமி தேசிகன் மூணு மூணு மூணு அப்படின்னு நிறைய மூணு சொல்ற. அதனால தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, மூணு மழை பெய்கின்றே இருக்கும். இந்த மூன்று மந்திரங்கள், மூன்று மந்திரத்தினுடைய மூன்று பதங்கள், அந்த மூன்று பதங்கள்லே வரக்கூடிய இல்லட்டா மூன்று வாக்கியங்கள், அதுல இருக்கக்கூடிய மூன்று அர்த்தங்கள், இதெல்லாம் வந்தா ஆத்மாவுக்கு அழகான ஒரு குளிர்ச்சியான மழை மாதிரி பெஞ்சுட்டே இருக்கும். இல்லாட்டா வறட்சியாகும், ஆத்மா வறட்சியா போகும். சரீரம் வறட்சியா போற மாதிரி ஆத்மா வறட்சியா போயிடுதுன்னா அப்புறம் என்ன இருக்கு? ஒண்ணுமில்ல, மறுபடியும் சம்சாரம் தான் வந்து சேரும். அதெல்லாம் இல்லாம தேங்கின்ற நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, நல்ல காலத்துல இந்த மூன்று ஞானமும் வந்து வந்து வந்து நமக்கு வாழ்க்கை முழுவதும், அதாவது சரணாகதிக்கு முன்னாடி மாத்திரம் இல்ல, சரணாகதிக்கு பின்னாடியும் இது தொடர்ந்து மேல மேல வந்து வந்து வாழ்க்கை முழுவதும் மாசம் மும்மாறி பெஞ்சா எப்படி ஆனந்தமா இருக்கும், அந்த மாதிரி ஆனந்தமாக நம்மளுடைய வாழ்க்கை போயிடும். எம்பெருமானுக்கே நான் தாசன், எம்பெருமானுக்கே உரியவன், அவனேதான் எனக்கு உபாயம்ன்றா, வேற என்ன வேணும்? அப்புறம் அதனால என்ன ஆச்சுன்னா, ஓங்கு பெரும் சென்னலு கையல், பெரிய சென்னல், சென்னல் நன்னா வளர்ந்துருக்கான், ஓங்கு பெரும் சென்னல் அண்ணா மேல மேல வளர்ந்துருக்குன்னா எதுன்னு கேட்டா ஞான அபிவிருத்தி, நன்னா வளர்ந்துருக்கு மேல மேல. என்ன அர்த்தம்? ஞானமானது ஓங்கி வளர்ந்துருக்கு, எம்பெருமான் ஓங்கி வளர்ந்த மாதிரி இவனுடைய ஞானம் ஓங்கி வளர்ந்துருக்கான். ஜீவாத்மாவை பத்தி சொல்லச்ச சச்சா ஆனந்தியாய கல்பதே அப்படிங்கிறான். அவன் அனந்தன் ஆயிடுவான், அவன் இல்லாத இடமே கிடையாது அப்படிங்கிற ஜீவாத்மாவை. எப்படின்னு கேட்டா ஞானத்தினாலே எல்லா இடத்தையும் வியாபிச்சிருப்பான்னு அர்த்தம். அதாவது மேல மேல மேல மேல ஞானம் அதிகமாயிட்டே இருக்கு. அதை ஓங்கு பெரும் சென்னல் அப்படிங்கிறான். ஊடு அதுல கையல் உகல, மீன் எல்லாம் சொல்றது. இது என்னன்னு கேட்டா கைங்க, ஏன்னா அதாவது தாவரம், சென்னல்ங்கிறது தாவரம், மீன்ங்கிறது சரம், சரிக்கக்கூடிய. அதனால இது பிரவிருத்தியை சொல்றது, ஓங்குபெரும் சென்னல்ங்கிறது ஞானத்தை சொல்றது, ஞானம் ஒரு இடத்துல. இது பிரவிருத்தியானது, இது செயல்படுறது. மீன் எப்படி சொல்லிட்டு இருக்கும் அந்த மாதிரி நடுவு நடுவில் இவனுடைய பிரவிருத்தினாலே இவன் வந்து கைங்கரியங்களை எல்லாம் விடாத பண்ணிட்டு இருக்கான். ஆக ஞான அபிவிருத்தி, கைங்கரி அபிவிருத்தி அப்படின்னு இது ரெண்டும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரணாகதி பண்ணவனுக்கு ஞானமும் கைங்கரியும் தானே முக்கியம். ஓங்கு பெரும் சென்னல் ஊடு, ஞானத்து நடுவுல கைங்கரியம் இருக்கணும், அதான் அழகு. வெறும் கைங்கரிய மாத்திரம் இருந்தா போற என்ன ஞானம் அப்படின்னா, இந்த முன்னாடி சொன்ன ஞானம் தான், எம்பெருமானே நமக்கு உபேயம், எம்பெருமானே பலன், அதை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னா அதோட கூட கை வந்தா அந்த கை பலனும் எம்பெருமானுக்கே அப்படின்னு ஆயிடும். அதனால அந்த நடுநடுவில் கைங்கரியமும் வந்துருக்கணும், ஞானம் ஸ்திரமா இருந்துட்டே இருக்கு. ஞானம் இல்லாத கைங்கரியம் வச்சுக்கோங்க, அது அவ்வளவு சுவாரஸ்யம் இல்லை. இப்படி ஆனால் கீதையில பகவான் சொல்றானும் சாங்கியம் அப்படின்னா கர்மன் அகர்ம எப்பசியது அகர்மணிச்ச கர்மையாகங்கிறான். கர்மால ஞானம் வேணும், ஞானத்துல கர்மம் வேணும் அப்படிங்கிறான். நம்ம எந்த கர்மா செய்தாலும் அது கர்மம் முக்கியம் இல்லை, ஞானம் முக்கியம். எந்த ஞானத்தோட பண்றோம், யாருக்காக இந்த கர்மா பண்றோம், யார் செய்ய இந்த கர்மா பண்றோம்னா எம்பெருமானுடைய உகப்புக்காக இந்த கர்மாவை எம்பெருமானே செய்விக்க நாம் கருவியா இருந்து செய்யறோம் அப்படிங்கிற ஞானம் முக்கியமா? அதுல அகர்மணிச்ச கர்மையாகங்கிற ஞானத்துல கர்மம் முக்கியம். ஏன்னா வெறும் ஞானம் இருந்தா போறாது, நடுவில் நித்திய கர்மானுஷ்டானங்கள்லாம் வேணும் அப்படிங்கிற. அதனால இது ரெண்டும் சேர்ந்து இருக்கு, ஓங்கு சென்னல் கூடு. அந்த ஞானம் நன்னா வளர வளர வளர, இந்த மழை பெய்ததன் பலராக ஞானம் வளர, நடுவுல இந்த கைங்கரியம் அப்படின்னு வந்து சொல்றது. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப, அது மாத்திரம் இல்ல, இந்திரியங்கள்லாம் இருக்கொல்லியும் புரி உண்டு. புரினா இந்திரியங்கள் பேர், ஐம்புரிகள் அப்படின்னு சொல்லுவான். அது என்ன பண்றதுன்னு கேட்டா சாஸ்திரங்கள்ல போய் நிறைய விஷயங்கள் எல்லாம் எடுக்கிறான். வண்டுகள்லாம் ஒரே இடத்துல இருக்காது, அப்படியே பறந்து போய் போய் போய் போய் போய் அந்த பூக்கள்ல இருக்கக்கூடிய தேன்களை அப்படியே சிந்தாமல் சிதறாமல் எடுத்துக்கொண்டு போகும். அதே போல இந்த இந்திரியங்கள் எல்லாம், கண்ணு காது முதலான இந்திரியங்கள் எல்லாம், மனசு முதலானதெல்லாம் வெறுமை இல்லாமல் சாஸ்திரங்கள்ல போய் போய் போய் அதிலேருந்து சாரத்தை எடுத்து அதிலேயே ஊறி நிற்கும். ஒரு ஒன்றானது தாமரை பூலே போய் தேனை உறிஞ்சனும் போய் கடைசியில தாமரையிலேயே மயங்கி கிடக்குமா. அதே போல சாஸ்திரங்கள்ல தான் எம்பெருமானுடைய அனுபவம் கொட்டி கிடக்கிறது. ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் இன்னும் பல விதமான வேதாந்த சாஸ்திரங்கள்லயும் கொட்டி கிடக்குது. அப்போ அந்த அனுபவத்துக்கு இந்த வண்டானவள் இந்திரிய வண்டுகள் எல்லாம் வேற அங்க போய் பூ புகழை போதில் சாஸ்திரங்களாக தாமரை பூக்களிலே பொறி வண்டு கண்படுத்தார். இந்தியெல்லாம் போய் ஊறி கடைசியில அங்கேயே தற்பரமாக அந்த சாஸ்திர அனுபவத்திலேயே ஈடுபட்டு அதன் மூலமாக எம்பெருமானை அனுபவிச்சுன்னு அங்கேயே இருக்கான். காலக்ஷேப அதிகாரியா இருக்கக்கூடியவன் நல்ல காலக்ஷேபங்கள்லாம் பண்ணி ஆச்சாரியர் கிட்ட நல்ல ஞானத்தை பெற்று அதுக்கப்புறம் இவன் கண்ணாலே புஸ்தகங்களை எல்லாம் பார்த்து காதுனாலே சத்விஷயங்கள் எல்லாம் கேட்டு மனசினாலே அவற்றை எல்லாம் சிந்தனை எல்லாம் பண்ணி இப்படியே காலத்தை கழிச்சுட்டு இருப்பான். அதான் காலக்ஷேபம் கழிக்கிறது தானே கஷேபம். அப்படியாக பொறிவண்டு கண்படுப்ப அப்படின்னா தற்பரமாவே இருக்கு, அது விட்டு வெளியில் வரமாட்டேங்குது. சாஸ்திரத்தை படிக்க ஆரம்பிச்சுட்டான் வச்சுக்கோங்க ஒருத்தன், திருவாய்மொழி அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம், ரகசியத்திரை சாரம் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம், ஸ்ரீபாஷ்யம் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம். சாஸ்திரங்கள்லாம் படிச்சு ஆரம்பிச்சவாளுக்கு வேற எதுவுமே வேண்டாம், இதுவே போதும். இதுவே பெரிய பகவத் அனுபவத்தையும் பகவத் ஆனந்தத்தையும் கொடுக்கும். ஏன்னா ஸ்ரீபாஷ்யத்துல என்ன சொன்னா, பௌமாஹா பிபந்து அன்பா, இதே நீங்க பானம் பண்ணுங்கோ அப்படிங்கிற. ஸ்ரீபாஷ்யத்தை வாசிங்கன்னு சொல்ல, ஸ்ரீபாஷ்யத்தை அமிர்த பானம் பண்ணுங்கோ அப்படிங்கிற. அதே மாதிரி விபுத பரிஷன் நிஷேவியம் வேதாந்தோதயன சம்பிரதாய சுதாம் அப்படிங்கிற ரகசியத்தை சம்பிரதாய அமிர்தம் தேவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், உங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கு ரகசியத்தை சார்க்கிற. அந்த மாதிரியாக இதெல்லாம் ஆரம்பிக்க வேண்டிய விஷயம். எம்பெருமானுக்கு ஞானத்தினாலே எம்பெருமானை தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம், சரீரத்தினாலே கைங்கரியம் பண்றது ஒரு பக்கம், அனுபவம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. பகவத் அனுபவம் அப்படிங்கிறது மானசமான பகவத் அனுபவம் அப்படின்னு ஒண்ணு கொள்ளும் அது சொல்ற. அப்போ திங்கள் மும்மாரி பெய்தபடியே முதல்ல அந்த திரு அஷ்டாட்சர மந்திரத்தினாலேயே பிறப்பு பெற்றவன், மேலே பகவானே சேஷி பகவானே உபாயம் பகவானே படங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த மும்மாரியிலே நனைந்து நின்றவன், அவன் மேலே ஞான அபிவிருத்தி பெற்று கைங்கரிய எல்லாம் இடையிலே செய்து கொண்டிருப்பவன், காலக்ஷேபங்கள் மூலமாக எம்பெருமானிடமே சகல கரணங்களையும் ஈடுபடுத்தி அந்த சாஸ்திரங்களிலேயே ஆழங்காற்பட்டு நிற்பவன். பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமுலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. அதுக்கு மேலும் என்ன ஆச்சுன்னு கேட்டா, நல்ல ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்கிறது. ஆச்சாரியர்கள்லாம் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள், இவன் கேட்க கேட்க கேட்க நிறைய சொல்றாங்க, வாங்க வாங்க வாங்க குடம் நிறைக்கக்கூடிய பெரிய பசுக்களாம் அவர்கள்லாம். திருப்பாவையிலே பசுக்கள் அப்படிங்கறது அடிக்கடி வரும். இந்த பாசுரத்திலே 11வது பாசுரம், கற்றுக்கரவை கணங்கள் பலகிறந்து செற்றார் திரளையே செற்ற வெறிச்சையும் குற்றமன்றில்லாத கோவலர்த்தம் கொடியே. கற்றுக்கரவை கணங்கள்னு வருது, கணைத்து இளம் கற்றது நீ அப்படின்னு வருது. அந்த மாதிரி ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மெய்தளிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெரும்பசுக்கள் அங்கேயும் வருது. இங்கெல்லாம் பசுக்கள்னு சொன்னா ஆச்சாரியர்கள் அர்த்தம். பசுக்கள் இப்படி பாலை பொழிகிறது, அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் நமக்கு கருத்துக்களை பொழிகிறார்களாம். கருக்கும் கருத்து தேசிகள் கன்றன நம்ம எண்ணி சுரக்கும் சுரவிகள் போல் சொருகின்றனர் சொல் அமுதே அப்படின்னு தேசிகன் சாதிக்கிறார். இத சுவாபதேசம் அப்படியாக வாங்க குடம் நெறிக்கும் வள்ளல் பெருமுக்கள், குடம் வாங்க குடம் வாங்க மேல மேல நெரிச்சுட்டே இருக்கக்கூடிய வள்ளல், வள்ள தன்மையினாலே பரம கிருபையினாலே நிறைய உபதேசம் பண்ணி உபதேசம் பண்ணி சளைக்காமல் உபதேசம் பண்ணக்கூடிய சௌலபியத்தினாலே நம்ம அண்டி நமக்காக உபதேசம் பண்ணக்கூடிய பெரும் பசுக்களாக ஆச்சாரியர்கள் இருக்கார். இவ என்ன பண்ணா, தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க. ஏன் பண்றானா, அவளுக்கு உள்ள நிக்காது அர்த்தங்கள் எல்லாம். பின்னாடி சொல்றதுக்கு முனுஷா கிடையாது, நான் சொல்றேன்னு சொல்றாவா பரம கருணையோட. இவன் போய் அவர்கள் கிட்ட கறக்கும்படியா என்ன பண்றாங்க கேட்டா, சீர்த்த முளை பற்றி வாங்கிற அழகா சாபதேசத்தில் வியாக்கியானம் திருவடி பற்றி. பசுக்களுக்கு முக்கியமானது எதுன்னு கேட்டா பால் கொடுக்கக்கூடிய இடம் முளை. ஆச்சாரியர்கிட்ட முக்கியமான இடம் எதுன்னு கேட்டானா அவருடைய திருவடி. அதை பிடிச்சிருந்தானா போறோம், திருவடியை பிடிச்சு இவர்கள் கேட்க கேட்க பாதோபசங்கிரணம் பண்ணி கேட்க கேட்க ஆச்சாரியர்கள் சொல்லுகிறார்கள். எப்படியானால் குழந்தைக்கு மாதாவினுடைய பால் கறக்கும் இடம் முக்கியமோ அந்த மாதிரி சிஷ்யனுக்கு ஆச்சாரியனுடைய திருவடி ரொம்ப முக்கியம். மாதோஸ்தனாவிவ சிசோகோ அமிர்தாயவானோ பிராப்தியோ பரஸ்பர துலாம் அதுலாம் தரவுதே ஸ்ரீ வெங்கடேச சரணோ சரணம் பிரபத்தியன்னு வரும் பிரபத்தி ஸ்தோத்திரத்துல. அதுபோல அத்தனை முக்கியமான ஆச்சாரனுடைய திருவடிகளா, அதை இவர்கள் பற்றி கொண்டு வாங்க குடம் நெறிக்கும் வெள்ளல் பெரும்புதுக்களான ஆச்சாரியர்கள் அப்படி குடம் நெறிக்கும்படியா ஞானத்தை சொல்லி அந்த காலக்ஷேபம் அழகா நடக்கும். நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னு. அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டானா, பெரிய செல்வம் பெரிய ஐஸ்வர்யம் உனக்கு கிடைச்சிருக்கு, அந்த ஐஸ்வர்யமும் நிறைந்திருக்கு, அது நீங்காமல் இருக்கு. நீங்காமலும் இருக்கணும் நிறைந்தும் இருக்கிறவங்களா ஐஸ்வர்யத்துக்கு பெருமை. ஐஸ்வர்யம் எத்தனை கொடுத்தாலும் போறாரு, நிறைந்து இருக்கான்னு கேட்டா இல்லைன்னுவான், இன்னும் கொஞ்சம் வேணும் இன்னும் கொஞ்சம் வேணும்னுவான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, எத்தனை இருந்தாலும் போறாது அது நீங்கிவிடும், இருக்கிறது பின்னாடியே போயிடும். அது ஒரு ஐஸ்வர்யம், அது நீங்காமலும் இருக்கு பூர்த்தியாகவும் இருக்கு, ஒரு குறவும் இல்லாம இருக்கு, என்னைக்குமே இருக்குன்னு. அது எப்படிப்பட்ட ஐஸ்வர்யமா இருக்கும் அப்படின்னு கேட்டா, அதுதான் சம்பிரதாயம் அப்படிங்கிற ஐஸ்வர்யம். நம்மளுடைய ராமானுஜ சம்பிரதாயங்கிறதா பெரிய ஐஸ்வர்யம். இது நம்ம விட்டு என்னைக்கும் நீங்காது, நமக்கு ஒரு குறவும் கொடுக்காது, பூர்ணமா இருக்கும். ஸ்திதி அவதீரயந்தி அதி மனோரத சித்திமதி யதிபதி சம்பிரதாய நிரபாய தனோபசிதாஹ அப்படிங்கிற சுவாமி. யதிபதி சம்பிரதாயங்கிறதுக்குள்ள இது நிரபாய நீங்காத தன செல்வ உபசிதாக நிறைந்து, நீங்க சொல்ல நிறைந்துங்கிறத அப்படியே சம்ஸ்கிருதத்தில் சாதிக்கிற நிரபாய தனோபசிதாக பெரிய ஐஸ்வரியம். இது இருந்தா வேற எதுவும் வேண்டாம். மதுகரமௌலி மததந்துரதந்தி கடா கரட கடாகவாஹி கணசீகர ஸ்ரீபரிதம். யானை மேல ஏறி வரையா குதிரை மேல ஏறி வரையாலும் கேட்டா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம். கம்பம் அதையானை கடுத்தகத்தின் மேலிருந்து இன்பவரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன் அப்படிங்கிற சேகரவர் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே அப்படிங்கிற ஸ்ரீ திருக்குடந்தை தேசிகன் அப்படிங்கிற ஆச்சாரியர் இருந்தார். அவருக்கு இப்படிதான் பல ஐஸ்வர்யங்கள் வந்தது. நீ சாதாரணமானவர் இல்ல, நீ பெரிய ஆச்சாரியர், யானை மேல போக வேண்டியவர், குதிரை எல்லாம் நிறைய வச்சிருந்து யானை குதிரை ஒட்டகம் பல்லக்கு அப்படிதான் இருக்க வேண்டியவர் அப்படின்னா எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு. மகாஜானி சம்பிரதாய சரணாகிதி சாஸ்திரங்களை எல்லாம் அழகாக தொகுத்து வருவ. அவர் சாதித்தார், நான் உச்சவருத்தி பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இது போரும். ஸ்ரீ தேசிக விருத்தி இது. ராமானுஜர் ஸ்ரீ தேசிகன் கூறத்தாழ்வான் இவர்கள்லாம் காம்பிச்சவை, இது எனக்கு குறவில்லாமல் இருக்கு. நிரபாய தனோபசிதா, வேற என்ன வேணும்? இதுல இருக்கிற சுகம் எதுலையும் கிடையாது, வைராக்கியத்தில் இருக்கிற சுகம் எதுலையும் கிடையாது, எம்பெருமானுடைய திருவடி இருக்கு அது போரும் எனக்கு அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் ஒதுக்கி தள்ளினார் என்று சொல்வார்கள். அதே போல நீங்காத செல்வம் அப்படின்னா ராமானுஜ சம்பிரதாயம் அப்படிங்கிற நீங்காத செல்வம் நிறைந்திருக்கும், சம்பிரதாய செல்வம் இருக்கும் அப்படின்னார். இதுதான் சரணாகிதி பண்றவனுடைய ஒரு வாழ்க்கை. அதாவது ஓங்கி உலகந்த உத்தமன் பேர்பாடு என்று சொல்லும்படியாக எம்பெருமான் உலகந்த விதத்தை காண்பிக்கும்படியாக இருக்கக்கூடிய அந்த வியாபக மந்திரமாகிற திருமந்திரத்திலே இவன் பிறந்து இவன் ஆத்ம ஞானம் பெற்று நான் எம்பெருமானை சேர்ந்தவன், எம்பெருமானே எனக்கு உபாயம் என்கிற ஞானத்தை பெற்று நாங்கள் நம்பாவிக்கு சாற்று நீராடினால் அப்படியெல்லாம் இருந்து இவன் எம்பெருமானுக்கு சேஷங்கிறத புரிஞ்சுட்டு அவன் பிரபத்தி செய்யணும்னு ஆசைப்பட்டு ஆரம்பித்தால் தீங்கிட்டு நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து அப்படின்னா மூணு விஷயங்கள் நன்னா மழை போல இந்த ஆத்மாவுக்கு புரியும். ஒன்னு எம்பெருமானே சுவாமி, ரெண்டு எம்பெருமானே உபாயம், மூணு எம்பெருமானே பலன் அப்படிங்கிறது. இதுதான் மூணு இருக்கு. அது நிறைந்திருக்க ஓங்கு பெறும் சென்னல் ஊடு கழல் உகழ அப்படின்னு மேலும் மேலும் அதுக்கடுத்து ஞானங்கள் எல்லாம் என்ன நெல் வளர்றா போல ஞானங்கள் எல்லாம் வளர வளர இடையிலே கைங்கரியா அப்படிங்கறது அப்படி பிரவிற்த்தியானது. துள்ள பூங்குவளைப்போதில் பொறிவண்டு கண்படுப்ப நல்ல காலக்ஷேபம் பண்ணுவனாக இவன் சாஸ்திரங்களிலே இருக்கக்கூடிய அஸ்திரங்கள் அஸ்திரங்களை எல்லாம் வண்டு போல எடுக்கிறான். அதாவது தேனை மட்டும்தான் வண்டு எடுக்கும். அசாரம் அல்பசாரம் சாரம் சாரதரம் வேறு பவேத் சாரதமம் சாஸ்திரே புஷ்பேபிய இவ ஷத்பதா அப்படிங்கிற புஷ்பத்துல வண்டு தேன் எடுக்கிற மாதிரி சாஸ்திரத்துல முக்கியமான விஷயத்தை எடுத்துக்கோ அப்படிங்கிற மற்றதெல்லாம் எடுக்காத அசாரமானதெல்லாம் எடுக்காத அப்படிங்கிற அந்த மாதிரியாக அந்த பொறி வந்து அந்த தேனை உண்டு அங்கே மயங்கி கிடக்குமாம். அதே போல சாஸ்திரங்களிலே திருவாய்மொழி சீபாஷ்யம் முதலான உபய வேதாந்தங்களிலே சொல்லப்பட்ட அர்த்தங்களிலே ஊறி ஊறி ஊறி அதிலே மயங்கி நிற்கக்கூடியவனாம் இவன். தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபற்றி வாங்கின ஆச்சாரியர்கள் தன்னிடம் வைத்துக் கொள்ள முடியாமல் பல அர்த்தங்களை எல்லாம் உபதேசம் பண்ண அவருடைய திருவடியை பற்றி கொண்டு நேர பல உபதேசங்களை கேட்பான். வாங்க குடம்பெறிக்கும் வள்ளல் திரும்பசுக்களாக ஆச்சாரியர்கள் எப்படி பசுக்கள் மேலே மேலே பாலை பொழிகின்றனோ அப்படி அர்த்தங்களை பொழிய அப்படிப்பட்ட வள்ளல் திரும்பசுக்களாகிற அந்த ஆச்சாரியர்கள் அவர்கள் தந்து நீங்காத செல்வம் அவர்களேதான் நீங்காத செல்வம் அந்த நீங்காத செல்வம் அப்படிங்கிற எதிபதி சம்பிரதாயம் ராமானுஜ சம்பிரதாயம் அப்படிங்கிற செல்வம் என்றும் குறையாத ஒரு செல்வம் என்றும் அழியாத ஒரு செல்வம் அந்த செல்வம் நிறைந்து இருக்கும்படியாக இவன் வாழ்நாளை கழித்துக் கொண்டு காலக்ஷேபங்களிலே வாழ்நாளை கழித்துக் கொண்டு அழகாக இவன் போய்கொண்டிருப்பான். சரணாகதிக்கு முன்பும் சரணாகதிக்கு பின்பும் இதுதான் இவனுடைய கதி. பிறந்ததிலேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் இதுதான் இவனுடைய ஒரு வாழ்க்கை நெறி அப்படிங்கறதை இந்த பாட்டில அழகாக சொல்கிறார். அப்படியாக பிரபன்னனுடைய வாழ்க்கை இது இப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த பாட்டுல சொன்னார். இங்கே நாங்கள் நம்பாவிக்கு சாத்திர நீராடினால் சொன்னபடினால இங்க சரணாகதி சொன்னதா வச்சுக்கணும் ஏன்னா முதல்ல பார்த்தோம் இல்லையா விரதம் என்று சொன்னது இங்க சரணாகதி அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அதனால சரணாகதிக்கு முன்பும் சரணாகதிக்கு பின்பும் இப்படியாகத்தான் இவருடைய வாழ்க்கை அமையும் அப்படின்னு அழகாக சாதித்தார். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்.